శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశిగా జనమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగా జనమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగా జనమః శ్రీమతే నిహమాంత మహాదేశిగా జనమః శ్రీమతే భగవతే వాచ్యహారయ మహాదేశిగా జనమః శ్రీమతే భగణపూషణ మహాగుణవే నమః శ్రీతరంగ మగనంద్రి హేమాబ్జ నాయికా సమే దర్శి దేవనాథ పరబ్రహ్మణే నమః రామానుజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాదయామున మధ్యమాం మధ్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరగ్మ వ్యామోగదశ్చరితరాణాయ మే నేయస్మద్దురా భగవదోచ్య దైవిక సింధోః రామానుజచరణౌ చరణం ప్రపద్యే శ్రీరంగదో పులుదివంగణముడయాన్ పారం దచ్చన్న పడబడుజు ఓరుందుగానేయమయాదో కారణియల్ వాళ్వాత్ వానేరప్పో మడవం వాళ్వు கட்டப்பொருள் விரித்த காதிரியின் அன்னரையும் கிட்டப்பொருள் எம்பவன் பொருளை சித்தரதொடும் வேதாந்தரதிகளை மேவுவான தங்கள் திருப்பாதாம்புயம் அடியேன் பற்று கீதை முடிந்தருளும் வேதாந்தரேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடனின் பற்று ஸ்ருமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ இவரும் ஆசிரியர் வந்து சுவாமி தேசிகன் பரம கிருபியோட அனுகிரகம் பண்ண இந்த கீதார்த்த சங்கிரகம் அவனுடைய பாத்திரங்களை சேவிச்சிருந்து யசாமதி கீதையிலிருந்து மக்கத்தை பார்த்துருக்கோம். 12 பாசுரங்கள் நமக்கு பிராப்தமாயிருக்கு. இன்னைக்கு 13வது பாசுரம் பார்க்கணும். பாசுரத்தை முதல்ல விண்ணப்பம் பண்ணினருடைய மேற்கொண்டு வியாக்கியானங்களை பார்க்கலாம். தங்கடலில் பத்தி தாழாததும் அதன் காரணமாம் இங்குணச்சிந்தையும் ஈதலியார் கவ்வடிமைகளும் தன் கருமங்களடியாதவர்க்கு இலகு நிலையும் தன் கடலன்பர்க்கு நல்லவன் சாத்தினன் பார்த்தனுக்க அப்படின்னு சொல்கிறேன். சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இந்த அத்தியாயத்தில் தன் கருமங்கள் அறியாதவர்க்கு இலகு நிலை, ஒரு சுலபமான ஒரு உபாயத்தை பெருமான் இங்கு காட்டுறான். அவன் வந்து எப்படின்னா, அவனுக்கு பிரியமானவர்கள் அதாவது எம்பெருமான் சாதித்த விஷயத்தை தான் அனுஷ்டிக்கும்படி அவன் செய்கிறான். அப்படி செய்பவர்கள் எம்பெருமானுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அதான் தன் கடல் அன்பர்க்கு நல்லவன், அவளுக்கு பெருமான் ரொம்ப சுகமாயிருக்கான், ரொம்ப நல்லவனாயிருக்கான். அந்த இடத்துல தன் கடல் அன்பர்க்கு நல்லவன் சாத்தினன் பார்த்தனுக்கே அப்படின்னு, அதாவது பெருமாள் எல்லாருக்கும் பரம போக்கியம்தான், நாம் அவனை தெரிவிக்காதால பெருமாள் பெருமாளை விட்டு நம்முடைய கர்மாவாலே நாம் விலகி போறோம். அதான் இங்க பெருமாள் சொன்னது செஞ்சாக்கா நமக்கு இன்னைக்கும் சுகம்தான் இங்க சாய்க்க வர. அப்படி இது 13வது பாத்திரத்தோட சாரமான அர்த்தம். இப்போ கீழ தியானங்களில பக்தி யோகம் கர்மயோகம்னா பெருமாள் சொன்னார், சொல்லிட்டே வந்த போது உன் குணங்கள்லாம் தெரிஞ்சின்றப்பா, எனக்கு உன் விஸ்வரூப தரிசனத்தை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்து கேட்டவான் அர்ஜுனன். பெருமாளும் திருவுள்ளம் இறங்கி தான் எந்தெந்த குணங்கள் தனக்கு இருக்கோ, தன்னுடைய விபூதிகள்லாம் எப்படி இருக்கோன்னு பெருமாள் எப்படி சாதிச்சாரோ அந்த ரீதியிலே அவன் அறிந்து கொள்ளும்படியாக அவனுக்கு ஜீவலட்சுமை அனுகிரகம் பண்ணி தன் விஸ்வரூப தரிசனத்தை பெருமாள் பரம பிரீதியோட அவனுக்கு காண்பிச்சார். அவனுக்கு திருப்பியும் ஒரு சம்சயம் ஏற்படுறது. அதாவது ரெண்டு பேருன்னு சொன்னப்பா, அதாவது கர்மயோகம் தானிக்குன்னு சொன்ன, ஆத்மஜானம்னு ஒன்னு சொன்ன, இந்த ஆத்மாவை தியானிக்கும் ஞான யோகி அவன் வந்து, ஆத்மாவை தியானிப்பவன் வந்து ஞான யோகின்னு சொன்ன, பகவானை தியானிக்கும் பக்தி யோகி ரெண்டு பேர் இருக்கான்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டு பேர்ல பலன் கொடு, எந்த யோகமானது அவனுக்கு விரைவிலே பலனளிக்கும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம். அந்த சந்தேகத்தை பெருமானிடத்தில் அவன் விண்ணப்பிக்கிறான். பெருமான் அதற்கு பதில் சொல்லி பக்தி யோகத்துக்கு வேண்டியதையும் ஞான யோகத்துக்கு வேண்டிய பல விஷயங்களையும் இந்த அத்தியாயத்தில் பெருமாள் அவனுக்கு அவனுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ற. அதாவது பகவான் விவாச்சு ஆரம்பிச்சார். மையா வேச்சவனோ ஏமாம் நித்தயுக்க உபாசதே ஸ்ரத்தயா பரயோ வேதாஹா ஏமே யுக்ததமா மதாஹா அப்படின்னு. அப்பா எவன் ஒருவன் என்னிடத்துல அவனுடைய மனதை ஸ்திரமான மனசை வச்சு என்னுடன் எப்போதும் சன்னிகிதனாய் அதாவது சேர்ந்திருக்க வேண்டும் என்ற பெரிய அவா அந்த ஆசையை கொண்டு மிகுந்த ஸ்ரத்தையோடு ஸ்ரத்தையாதையன்னு சொல்லிட்டு வேதம் எது ஏனாதானு பெருமாட்ட பக்தி இல்லை, ஸ்ரத்தையான பக்தி. அந்த பக்தியை கூடியவனாய் பெருமாளையே எவனருள் உபாசிக்கிறானோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா யோகம் செய்பவர்களை விட சிறந்தவர்களாக என்னால் எண்ணப்படுவார்கள் சாட்சிய பெருமாள். அதான் யோகம்னா என்ன, இங்க ஞான யோகம். இந்த ஞான யோகத்தை செஞ்சு ஆத்ம தரிசனம் பண்றதை விட இப்பக்தி யோகம் பண்ணி என்ன அறிஞ்சுக்கிறானே பகவத் பக்தி பண்ணி பகவானை தியானிக்கும் பக்தி யோகி இருக்கான் அவன் சிறந்தவன் அப்படின்னு பெருமாள் இங்க சாட்சியர். இந்த ரெண்டு பேரும் பண்ற தியானத்துல வித்தியாசம் இருக்கு, பலத்திலே வித்தியாசம் இருக்கு. முதலாமவனான அவன் வந்து ஆத்மாவை பார்க்கணும்னு விரும்பி தியானம் பண்றான். இரண்டாவதா சொல்லப்பட்டவன் என்ன என்னையே பிரயோஜனமாக நினைக்கிறான். முதலாமவன் அப்படி இல்லை, ஆத்ம தரிசனம் மட்டும் போகணும் என்றான். இரண்டாமவன் பகவானையே அவன் நினைவாகவே தியானிச்சு அந்த அனுகிரகத்தின் சேகமாக பெருமாளை அவன் சாட்சாத்காரம் பண்றான். என்னை தியானம் பண்ணுவது சுலபமாக இருப்பதோடு சீக்கிரமும் என்னுடைய பார்வை அவன் பேர விழும்பா, சீக்கிரம் பலன் கொடுக்கும்னு அதுதான் உயர்ந்தது என்று பெருமாள் வந்து இங்க சாய்கிறார். ஆத்ம தியானம் பண்றான் அந்த பிரகாசியாத ஆத்மாவிடம். ஆசையுடைய மனத்தை கொண்டு பண்ணும் போது அவனுக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகம். அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஆத்ம தரிசனமானது கிடைச்சுடாது. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த காரியத்தை சாதிக்கணும். ஆனா பக்தி யோகி பகவத் பக்தி யோகி பெருமாளை மட்டும் தியானிக்கிறவன் இருக்கானே அவனுக்கு பெருமாளுடைய அனுகிரகமானது விரைவில் கிட்டும் சொன்னார். ஆத்ம உபாசனம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு பெருமாள் வந்து நிறைய லட்சணங்கள் சொல்றீங்க. அதை வந்து அவ்வளவு பண்ணிட முடியாது. ரொம்ப யமநியம வாசனங்கள் இயலாவி புனரடக்கம் தமதறியன் தாரணைகள் தாரையரா நினவொடுக்கம் சமமுடைய சமாதிரணம் சாதிப்பார்க்கு மட்டுமே இது இலக்காகும். ரொம்ப கட்டப்பட்டு சாதிக்கணும் அது ஆத்ம தரிசனத்தான். அதனாலே அது கட்டம்பா என்ன ஒரு உபாசிச்சா அது சுலபம்னு பெருமாள் சாய்க்கிறீங்க. மேல சாய்க்கிறார் ஏபு சர்வாணி கண்மானே மயிசன்யஸ்யமத்பராஹ எந்த ஜீவாத்மா எல்லா கர்மாக்களையும் என்னிடத்தை அர்ப்பணம் செய்து என்னையே முக்கியமான பிரயோஜனமாக எண்ணுகிறானோ வேறொரு பிரயோஜனத்தையும் விரும்பாத அந்த யோகத்தாலே என்னை தியானித்துக் கொண்டு எவ்வளவு உபாசிக்கிறானோ எவனு என்னிடத்திலே அவனுடைய மனதை வைக்கிறானோ அவனுக்கு நான் மிருதுவாகிய சம்சாரமாகிய சாகரத்திலிருந்து சீக்கிரத்திலே உயர தூக்குகிறேன் ஆகிறேன் சொல்கிறேன். தேகாமகம் சமுத்திரத்தார்த்தா மிருத்து சம்சார சாகராது பவாமின சார் பார்த்த மையாவேசித சேதசாம்னு சாய்ச்ச. பவாமி என்னன்னு கேட்டா பெருமாளிடத்திலே பண்ணப்பட்ட பக்தியானது நம்மளை இந்த சம்சார சாகரத்திலேருந்து அதாவது யமபயத்திலேருந்து காப்பாத்தி உயர தூக்கும். உயரம்னா என்ன, நம்ம வைகுண்டத்துக்கு கொண்டு போகணும்னு சாகிடறீங்க பெருமாளை உயர தூக்கும். பகவத் பக்திக்கு அப்படி அப்போதைக்கு இப்போதே சொல்லு வைத்தேன் அரங்க தரவணை பள்ளியானே அன்று ஒரு நாள் பண்ண சரணாகதியானது தேக அவசானத்தின் போது நமக்கு பலன் கொடுக்கிறது சுவாமி இல்லையா. அதான் வைகுந்தர் என்பதோ தோணி பெறாத உடல்கின்றன்னு சாதித்த ஆண்டாள் நாத்தியார். இந்து இங்க எவன் பயம் இருக்கு இந்த லோகத்துல, இந்த பயப்படாத உன நல்ல லோகத்துக்கு கொண்டு போறேன்னு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணான். எதனாலே பண்ணான்? அவன் திருவடியில அசஞ்சலமான பக்தி, இடைவிடாத பக்தி, அவனையே பலனாக எண்ணுவது. எனக்கு என்ன வேண்டாம், ஒன்னு பெருமாள்கிட்ட என்ன கேட்கணும்னா பெருமாளையே தான் கேட்கணும். அதான் இந்த சாய்க்கிற இந்த சம்சாரமாகிய சாகர அந்த கடல் இருக்கு, சம்சார கடல் இருக்கு, இதுல வந்து இந்த சமுதிரத்தை நாம தாண்டறதுக்கு பெருமாள் தான் நமக்கு படகு. அப்படி அவன் அவன் திருவடியை பிடிச்சிட்டா அந்த பக்கம் கரையிடலாம் நம்ம. அதுதான் சாய்க்கிறீங்க. அவன் இந்த சமுத்திரத்தேர்ந்து நான் காப்பாத்துறேன், மித்ருபயத்தேர்ந்து காப்பாத்துறேன், சம்சார சாகரத்திலேருந்து காப்பாத்துறேன்பா அப்படின்னு சொல்றேன். இது ரெண்டு விஷயம் இருக்கு, லௌகீகம் இருக்கு, வைதீகம் இருக்கு. லௌகீகமானது தேக யாத்திரை, எனக்கு இந்த ஆகாரம் வேணும், இந்த ட்ரெஸ் வேணும், இந்த மாதிரி வீடு வேணும், பணம் வேணும் கேட்கறது லௌகீக காரியங்கள். கிருஷி வேணும், அதாவது சம்பாத்தியம் வேணும், உத்தியோகம் வேணும், திரவியம் வேணும் கொண்டது லௌகீக காரியங்கள். வைதிகம்னு சொன்னா வேதத்துல சொல்லப்பட்ட யாக யஜ்ய தாம ஹோமாதிகள் எல்லாம் இருக்கு. அந்த காரியங்களுக்கு எனக்கு தனதானியம் வேணும்னா அது ஒன்னும் பிரச்சனை இல்லை நமக்கு. இது நான் இதுக்கு உண்டான அனுஷ்டானம் பண்றேன், சந்தி சாவித்திரி பண்றேன், முதலிய காரியங்கள் பண்றேன், தேகம் உள்ளவர் இந்த காரியங்களை நான் செய்யறேன்னு சங்கல்பிச்சு பண்றவா, வேற இந்த இப்படிப்பட்ட பெருமாளால நியமிக்கப்பட்ட ஆக்ஞா கைங்கரியங்களை யாராலும் தவிர்க்க முடியாது. இப்போ நம்ம சந்தியாதனம் பண்ணணும்னு சொல்றோம், என்னால முடியல சுவாமி, இன்னொரு ஆள் வச்சு எனக்கோசம் சந்தியாதனம் பண்ண முடியுமா? என்னுடைய கர்மாவை நானே அனுஷ்டிக்க வேண்டும், அதுதான் பெருமாள் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அதுதான் பெருமாள் எதிர்பார்க்க. அப்படி பண்ணும் போதும் பெருமாள் இதை நடத்தி வைக்கிறான், பெருமாளை முடிச்சு தலை கட்டி வைக்கிறான்னு சொல்லி அந்த சாத்வீக்யாகத்தோட அந்த கர்மாவை, அவன் கொடுத்த கர்மாவை நான் அனுஷ்டிச்சு அவனுடைய திருவுள்ளத்தை பிரீத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சாகி நினைத்தேன். மேலும் எவரிடத்துல மனதை செலுத்து, அதாவது என்னிடத்துல உன் மனதை செலுத்தப்பா, என்னிடத்தை உன் ஞானத்தை புத்தியை வை, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டாக்கா என்னிடத்தே இருக்க போகிறா, இது நிஷ்டம் செய்யும் சந்தேகம் இல்லைன்னு சாய்ச்சார். மன ஆதர்ஸ்வ மை புத்தி நிவேசைய நிவேசதி மையாக ஊர்தம் ந சம்சயா அப்படின்னு போட்டார். அதாவது ஆத்மாவை உபாசிப்பதை விட தன்னை உபாசிப்பது, அதாவது தன்னை இருக்க பெருமான சொல்றார், அதுக்கு மூணு விஷயம் என்னிடத்த ரொம்ப போத்தியமா இருக்குப்பா, நீ தெரிஞ்சுக்கோன்னு சாய்ச்சா பெருமாள். என்னிடத்திலே மனசை வச்சு, என்னிடத்திலே புத்தியை வச்சு, நீ வச்சு என்னை உபாசிக்கும் போது உனக்கு ஒரு பயம் இல்லை, சந்தேகம் வேண்டாம், நீ எங்கிட்டதான் இருக்க போறேன், உனக்கு புனரபி மரணம் புனரபி ஜனனம் உனக்கு கிடையாது, எங்கிட்டதான் இருக்க போறேன்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப மூணு விஷயமானது என்னன்னா, பெருமாளானப்பட்டவன் மேலான பிரயோஜனம் நமக்கு, ஆனா ஆத்மாவானது ரொம்ப தாழ்ந்ததான பிரயோஜனம். ஆத்மா என்ன, இத்தினுடைய ஜீவன் இத்தினுடன் இருக்கு பிரயோஜனம். பகவானுடைய உபாசனமானது சுலபமாக பண்ணக்கூடியது. ஆத்ம உபாசனமான இந்திரிய நிகிரகம் முதலியவற்றால் செய்வது, ஆனா அது ரொம்ப கஷ்டம்னு சாய்கிறது. இந்திரியங்களை அடக்கி ஆண்டு மனசை கட்டுப்படுத்தி நால்வரும் ஏக சிந்தனையினாய் பண்ணாதான் உனக்கு அது இந்த ஆத்ம தரிசனமானது கிட்டும்னு சாய்க்கிறது. மூணாவது, பகவான் ரொம்ப சீக்கிரமாக அடைஞ்சுள்ளான், அவன் துணை செய்து நமக்கு கை தூக்கி விடுவான் இல்லையா. குட்டத்து கோள்வதில் கொஞ்ச குறித்தறிந்த சக்கரத்தான்னு சாய்ச்சார். இங்கேயோ யானை மடுவு நின்றுட்டு ஆதி மூலமேன்னு கத்தித்த ஒரு புஷ்பத்தை கையில வச்சுட்டு முதல்ல அது தன்னையே நம்பி ஆயிரம் தேவ வருஷங்கள் சண்டைப்பட்டது முதலையோட. ஆனா அதை நம்மால் இனி ஆகாது, சர்வே சிறந்தான் காப்பாத்திரம்னு சொல்லி ஆதி மூலமேனு கத்தித்து பெருமாள் குட்டத்து கொள்முதல துஞ்ச குறித்தெறிஞ்ச சக்கரத்தான் சொன்னார். அந்த அப்படி பெருமாள் ஓடி வந்த நமக்கு முப்பத்தூர் அவரருக்கு முன் சென்று கப்பந்தவருக்கும் கலிய அறிவிலடாய் முதலேனு சொல்லிட்டு லோகத்துக்கு முதல் யாருன்னா அகார வாசப்தன் எவனொருவன் ஆதிபூதன் மாதவன் ஆதியாதி ஆகிதி ஒரு அண்டமாதியாதலால் சோதியாத சோதினி அதுமையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி வெண்ணினோடு வண்ணுமாயின்னு திருமகப்பிரான் சாத்திய திருச்சந்த விருத்தத்தை அது மாதிரி அவனே ஆதி நான் தான் ஆதியின் முன் அத்தியாயங்கள்ல பெருமான் சொல்லிருக்க அர்ஜுனனுக்கு அப்படிப்பட்ட ஆதியானவன் துணை நின்றான்னா நம்மளை கைதூக்கி விட்டுடுவான். அன்றைக்கு அன்று யானைக்கண் ஆணைக்கனே அருள் செய்தமையால் அப்படின்னு சாகிற ஆழ்வார். யானைக்கு அருள்கம் பண்ணேப்பா எனக்கு பண்ண மாட்டேயான்னு தெரியாழ்வார் கேட்கிறார். அப்படி இந்த ஆத்மாவை பார்த்து சீக்கிரத்திலே ஆகாது, ஞான யோகம் அந்த ஞான யோகத்துக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்தை கிட்டிடாது. ஆனா பக்தி யோகமான பெருமாளுக்கு பெருமாளை பத்தி யோகம் பண்றவன் இருக்கானே அவனை பெருமான் சீக்கிரத்துல தன்னிடத்தை கூட்டு கை தூக்கி விடுவான். இந்த காரணத்தினாலே நீ அங்க போகாதப்பா, என்ன தியானம் பண்ணி உனக்கு சீக்கிரம் அனுகிரகம் கிடைச்சிடும் சொல்லிட்டு பெருமாள் அர்ஜுனன்கிட்ட சொல்ற. எப்படி அடைய முடியும் சுவாமி, என்னால உன்னிடத்த மனசு வைக்கணும்னாலும் என்னால வைக்க முடியல, எனக்கு அந்த சக்தி இல்லப்பா, என்னிடத்த சக்தி இல்ல அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன். அதுக்கு பெருமாள் சாகிறார், அபியாசத்தாலே என்னை இழப்பதற்கு ஆசைப்படு, புனப்புனகா என்னை பத்தி நினைச்சுட்டேரு, எப்பையும் என்னையே தியானம் பண்ணுப்பா, உன்னாலே முடியும் அப்படின்னு. அது எப்படி சுவாமி நான் பண்றதுன்னு பெருமாள்கிட்ட கேட்கலாம். என்னுடைய கணக்கில்லாத எண்ணற்ற எதோவாசோ நிவர்த்தந்தே என்னும்படியாக சொல்லினால் தொடர்ச்சி நீ தொடப்படும் பொருளும் நீ, சொல்லினால் தொடப்படாது தோன்றுகின்ற சோதினி, சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினாய், சொல்லினால் குருங்கனின் குணங்கள் சொல்ல வந்தது திருமகிழ சாகித்ய திருச்சந்த விருத்தத்துல. அப்படிப்பட்ட என்னுடைய எண்ணில்லாத உயர்ந்த திருக்கல்யாண குணங்களை அதை புரிச்சுக்கோ, அதை புனப்புனகா நினைச்சுட்டு என்னை பத்தி நினைச்சுக்கோ, என்னுடைய சௌந்தர்யத்தை நினை, என் குணங்களை நினைன்னு சொன்னது பெருமாள். என்னப்பா உன் சௌந்தர்யம் கேட்டா, உன் அழகு என்னன்னு கேட்டா, சௌந்தர்யம் என் திருமேனின் அழகு, சர்வாங்க சுந்தரனா இருக்கான் பகவான், அந்த ரூபங்களை மனதில் நினைச்சுக்கோ. ஒருத்தருக்கு ஒரு விதமான குறிப்பு, ஒரு ஒரு தெய்வத்துக்கிட்ட, அதாவது ஒரு ஒரு அர்ச்சாமூர்த்தி கிட்ட, ஒரு ஒரு தெய்வம்னா கிருஷ்ணன் தான் நமக்கு எல்லாம் பரதேவதை, அவனே நிசும்மன், அவனே வாமரன், அவனே திருவிக்ரமன், அவனே ராமன் கிருஷ்ணன். இப்படி பெருமாள் வந்து வேற வேற அவதாரங்களே பண்ணாலும் அவளுக்கு அர்த்தாமூர்த்தியின் மேலே ஒவ்வொரு ஈர்ப்பு, அந்த மூர்த்தியை நினைச்சுக்கணும். தெய்வநாயகன் எப்படி இருப்பார், இந்த மதமான சாத்துப்படி இன்னைக்கு தேவாதிராஜன் அப்படி சேவை சாய்க்கிற சித்தித்தாட சாத்தின் திருவேங்கமுடையான் எல்லா சொன்னத்தையும் தன் மேல சாத்தின் எல்லாருக்கும் சேவை சாதி அனுப்பிடுமாண்டான். அப்படி எந்த திருவேணி உனக்கு அல்ல, எந்த எந்த திருவேணி சௌந்தர்யம் ஒண்ணு இருக்கிறதோ அதை நாம் தியானிக்க வேண்டியது. ஏன்னா பெருமாளுடைய அழகு அப்படி இருக்கு, சுந்தரமான ரூபத்தை நினைப்பதிலே அலுப்பு வராது முதல்ல, அதனால என் சௌந்தர்யத்தை நினைன்னு சொல்ற பெருமாள். அடுத்தது சௌசீல்யமான என் குணம்னு சொன்ன, இந்த சௌந்தரியத்தை எல்லாரும் ஊந்துருவா, நீண்டவர் பெரியவாத கண்கள்னு சொன்னார். இந்த மாதிரி அழகனூர் அரங்கமே சொன்னார், ஸ்ரீரங்கமே அழகு, அதுல ஸ்ரீ ரங்கநாதர் ரொம்ப அழகு சுவாமி. இப்படி ஒரு வைகுண்ட ராசனுக்கு என்ன கூட்டம் வருது ஸ்ரீரங்கத்துல இல்லையா, அந்த ஒரு ஒத்த மாலை கூட பெருமாள் வெள்ள வரும்போது சிலு சிலு சிலுன்னு அந்த ரங்கன் வந்து அந்த சத்திர தாமரத்தோட வெள்ள வரும்போது சேவிக்கிறதுக்கு கோடி கற்கள் வேண்டும் இல்லையா. அது எதனால, இந்த சௌந்தர்யத்தினாலே அந்த அழகினாலே அவன் திருவடியிலே உள்ள காந்தியானது அவனை நோக்கி நம்மளை இழுக்கிறது சுவாமி, அதனாலே போறோம். அந்த அழகு அவனை நோக்கி இழுக்கிறது, அழகனூர் அரங்கமன்றன் சாட்சி அப்படியானது. இங்கு அடுத்தது குணத்தை சொன்ன சௌசீல்யம் அப்படின்ற பகவானுடைய முக்கியமான குணம் சௌசீல்யம், அதாவது தன்னுடைய பெருமை பெருமாள் மேம்பட்டவன், நம்பெல்லாம் நம்ம கீழ்பட்டவா ஜீவாத்மக்களில் இழப்பமானவா நம்பெல்லாம், தன்னுடைய மேன்மை பாராட்டாது, அதாவது என்னுடைய இழப்பமான ஸ்திதியை பாராட்டது, தன்னுடைய மேன்மையும் தான் ரொம்ப பெரியவன்பா அப்படின்பது இல்லாமல், அதாவது நம்மளோட பெருமாள் கலந்து பழகிறான் இல்லையா. ராமாவதாரத்தை குகனோடும் கங்கதன்னில் கொண்டதுமோர் அடையாளம்னு சொன்னார். சபரி மோக்ஷ சாட்சி பூதா அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிய. சபரி மோட்சத்துக்கு போட்டு பெருமாள் சாட்சி பூத்தரா இருந்து இவன் கொடுக்கல, அவ பண்ண தபஸ் அந்த மதங்க மகர்ஷி ஆசிரமத்திலே அவ பண்ண ஆச்சாரிய கங்கிதமானது அவளை பெருமாள்கிட்ட கொண்டு போச்சு. ரிஷிகள் சாதிச்சு அம்மா எங்க காலம் முடிஞ்சு போச்சு, ராமன் வருவான் காத்துன்றது ஒன்னு ரட்சிப்பான் வந்துன்னு சொல்லிட்டு போனான். அவளும் கர்மசத்தியாக ஆச்சாரியன் சொன்ன வாக்கை கேட்டு இருந்தனாலே பெருமாளே அங்க எழுதினர். அவ கொடுத்த அந்த உபசாரங்களை ஏற்றுட்டு அங்கேயே காண விநியோகம் பண்ணா. சபரி சாட்சி பூதா அப்படியே விமானத்தை போகும்போது பெருமாள் இங்கேருந்து கீழே கடாட்சம் பண்றது. அப்படி பாருங்க, அவன் இடத்துக்கு வந்து பெருமான் அவனை கொடுக்கிறார் பாத்தீரா. அது சுக்ரீவன் ஒரு குரங்கு இனம் சுவாமி. இவன் வந்து பெரிய தசரத சக்கரவர்த்தியோட குமாரன், பெரிய ராஜா இவன். இவன் வந்து பரவதத்திலே வந்திருக்கான் அவதாரம் பண்ணி, ராமனா அவதாரம் பண்ணி. அவன் வந்து குரங்கோட ஒரு ஸ்நேகம் வச்சிருந்தான் சுவாமி, வானர வீரரோட பழகினான் சுவாமி. எதனாலே அந்த சௌசீரிய குணத்தாலே அதை நினைச்சுக்கோ, அதை நினைச்சு என்ன தியானம் பண்ணுன்னு சொல்றேன் பெருமாள். அந்த குணம் அர்த்தம் சௌஹார்த்தம் அப்படின்ற. அப்படின்னா என்ன, எல்லாரும் நன்னா இருக்க வேண்டும் என்று எண்ணம். இது பகவானுக்கு ரொம்ப முக்கிய குணம். பகவான் நம்மளை என்னைக்கும் சிரஸ்காரம் பண்றதுல நம்ம தான் பெருமாளை போச்சுக்கிறோம். நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா இந்த தெய்வம் இப்படி என்ன படுத்துறதுன்னு சொல்லி நம்ம தான் நினைக்கிறோம். அதனாலே இந்த சௌஹார்த்தம் என்ற குணத்தினாலே பெருமாள் எல்லோரையும் தாரதமியம் இல்லாமல் எல்லா ஜீவனையும் சமமாக பார்க்கிறார். பெருமாள் ஒருவன் நம்முடைய நன்மைக்காக ஒரு கணமும் பாடுபடுபவன். பகவானை பற்றி நினைச்சா ஒரு இன்பம் ஏற்படுறதுப்பா. இந்த குணத்தினாலே நீ என்னை மற்றொரு அபியாசம் பண்ணு அப்படின்னு பெருமாள் தன்னை பற்றி சொல்ற. அது வாத்சல்யம், நம்மளிடத்தை குற்றத்தை பார்க்காமல், யாரிடமும் ஆசை நம்முடைய தோஷங்களை பாராட்டாமல் பெருமாள் நம்மிடத்தில் அன்பு செய்யக்கூடியவனாய் இருக்கான். அவனை பற்றி நாம் நினைக்கும் போது அவனிடத்துல ஒரு ஆசை வரும் இல்லையா. நம்மளுடைய வாசல் குற்றம்னா என்ன, ஏதோ தகதவச்சாரப்படுறோம். தகதவச்சாரம் நிறைய கோவில்ல போய் ரொம்ப தகாத வார்த்தைகள் பேசுறோம். யாராவது பெருமாள் எப்படி என்ன இப்ப அப்பதிஷ்டமா போறோம், சன்னதிகள்ல பேசக்கூடாதுன்ற அங்க போய் பேசுறோம். இதே பெருமாளை மட்டும் தியானம் பண்ணணும்னு சொல்லிதான் பெருமாள் சன்னதி இருக்கு. அங்க போய் ஆத்து சிந்தனை, இந்த இவாரை பத்தி புகார் சொல்றது, அவாளை பத்தி புகார் சொல்றது, இதெல்லாம் பண்றோம். இது எல்லாத்தையும் பெருமா போ, நம்ம குழந்தைங்க ஏதோ பண்ணிட்டு போறோம் போட்டு பெருமாள் நம்மளை தள்ளி விட்டுண்டு. அதனால குற்றம் பாராட்டாமல் பிதாட்டிடத்திய குற்றம் பாராட்டின ஒரு காகத்திற்கு கண்ணெடுவே செய்கிற காகுத்தன்னு பெருமாள் பேர் வாங்கினான். அதற்கும் ஒரு பெருமாள் ஒரு சின்னதா ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து பெருமாள் அதுக்கும் ஒரு ரட்சிச்சான் இல்லையா காக சரணாகதியிலே. அப்படிப்பட்ட வாத்சல்யமான பெருமாளிடத்தை இருக்குப்பா, அதை நினைச்சுக்கோ, அதை நினைச்சு என்ன தியானம் பண்ணுன்னு அடுத்தது காருண்யம். மேல விழுந்து ஐயோ என்று இறங்கி காப்பாற்றும் குணம், அதாவது காருண்யம். அடப்போ இதுக்கு ஆதரவு தெரிவித்த யாரும் இல்லையப்பா, நான் தான் இதை காப்பாற்றணும் சொல்லி எண்ணத்தோட காப்பாற்றக்கூடிய அந்த இறங்கி காப்பாற்றும் இடம் வைகுண்டத்திலிருந்து கருடாருடனாய் பெருமாள் அந்த குற்றத்தில் அங்க வந்து அந்த முதலைய சங்காரம் பண்ணி யானையை பெருமாள் காப்பாற்றியது வந்து அங்கேயே பண்ணிருக்கலாமே சுவாமின்னா. அதாவது ஆசிதாலுக்கு பெருமாள் கிட்ட வந்து அனுகிரகம் பண்ணோன்னு எண்ணம். அதனாலேதான் பெருமாள் பார்க்க அர்ச்சாமூர்த்தி தான் இந்த காப்பரத்தை வச்சுதான் நம்ம பெருமாள் நம்ம விரிவா புறப்பாடு ஒண்ணு வச்சா சன்னதிகள்ல. ஏன்னா பெருமாளை வந்து சேவிக்க முடியாதவா லட்சம் பேர் இருக்கா. அவளும் இந்த பெருமாளுடைய திவ்ய சௌந்தர்ய திருமேனியை சேவிக்க வேண்டும் என்று எண்ணம் வச்சு பெருமாளுடைய ஆக்கியினாலே இந்த புறப்பாடுதான் பண்ணி கால் உடவனாயிருப்பான், கண்ணு தெரியாதனாயிருப்பான், அவனுக்கு ஒரு அனுகிரகம் வேண்டுமே, அவனும் இந்த மங்கள விக்கிரகத்தை சேவிச்சதன் பாவத்தை நிகழ்த்திக்கணுமே சொல்லிட்டு வீதிகளில் வீதியார வருவான் என்னை ஆழ்வார் ஆண்டாள் சாதிச்ச மாதிரி வீதியிலே வரவும் ஆத்து வாசல் விவகாரம் சமர்ப்பிச்சு பெருமாளை சேவிக்கிறோம் இல்லையா. சன்னதிக்கு போக முடியலனாலும் இது என்னன்னு கேட்டா, இதுதான் அந்த காருண்யம். இறங்கி வந்து காப்பாற்றுவது, வைகுண்டத்தேர் வந்து யானையை காப்பாத்தினான்பா, அயோத்தியிலேருந்து வந்து வானர வீரனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணான் இல்லையா, சபரிக்கு தான் வந்து மோட்சத்துக்கு போறதுக்கு சபரிக்கு சாட்சி பூத்தரா இருந்தான் அந்த பெருமாள். இதெல்லாம் அவனுடைய என்ன பண்றது, நம்மளுடைய தாழ்ந்தளவை பாராமல் அவனுடைய மேன்மையும் பாராட்ட வந்து பெருமாள் அனுகிரகம் பண்றதுதான் அந்த காருண்யமானது. மாதுரியம் பேச்சு செய்கை குணம் சகிக்க முடியாம எல்லாவற்றையும் இருந்து இன்பமா இருக்கிறதான் மாதுரியம். பேச்சில ஒரு மாதுரியம், செய்கையில ஒரு மாதுரியம், குணத்திலே ஒரு மாதுரியம். அதாவது கெட்டதே கிடையாது, எல்லாம் நல்லது. அடுத்து பெருமாளிடத்தில் உள்ள அந்த காம்பீரி ஆமேவ பரதத்துவம்னு வரதன் வந்து அந்த கிருடாருடனாய் வரும்போது வெளியில அந்த தேவாதிராஜ சந்தையே வரும்போது என்ன வரும் காம்பீரியம் இருக்கு சொல்லுங்க. தேவிநாயகன் நேற்று போட்டோ போட்டிருந்தா வை வைகுண்ட ஏகாதசிக்கு அப்ப திடீர்னு பெருமாள் அந்த பிரப சாத்தின மூணு மாலை சாத்தின வெளில எழும்போது என்ன ஒரு காம்பீரியம் சொல்லுவோம். சீனிவாசன் வெளியில் திருத்தேவை எழும் போது என்ன ஒரு காம்பீரியம் இருக்கு. இதெல்லாம் அர்ச்சனை இப்படி இருக்கும்போது சாட்சாத் கிருஷ்ணன் நேரவே அர்ஜுனன் சேமிச்சான், கிருஷ்ணன் அந்த பரதத்தை நேரவே சேமிச்சான். அப்ப எப்படி இருந்திருப்பார் பாருங்க பெருமாள், ராம அவதாரத்தில் எப்படி காம்பீரியமா இருந்திருப்பார் பாருங்க. அதான் சொன்னான் இந்த காம்பீரியம் அந்த அழகு அதாவது ராவணன பெருமாள் வந்து ஆயுதத்துல அடிச்சு போட்டு கையில அவனுக்கு ஆயுதம் இல்லை, ஆயுதம் இல்லாத போல சண்டை போட மாட்டேன்னு பெருமாள் சங்கல்பம் அது. அது யுத்த தர்மமும் இல்லை, அடிச்சா யுத்த தர்மம் இல்லை. அதனால போயிட்டு நாளைக்கு வாப்பான்னு சொன்ன பெருமாள். அப்ப சாரதி என்ன பண்ணான், ராவணனை திருப்பி பானத்தால் அடிச்சு போறேன்னு சாரதி வந்து ராவணனை வந்து ராஜசபைக்கு கூட்டுன்னு போயிட்டான். மூர்த்தியாக இருந்த ராவணனை கூட்டுன்னு போயிட்டான். அங்க போன உடனே ராவணன் கண் மூச்சு பா, எங்கடா நான் இருக்கேன், ஏண்டா யுத்த பூமியில என்னை இங்க கூட்டு வந்தேன்னு கேட்கும் போது, மகாராஜா உங்களுக்கு வந்து அவர் பானத்தால அடிச்சார், அதனால உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருவேன் சொல்லிட்டு உங்க உயிரை காப்பாத்துறது என்னுடைய கடமையாச்சு சாரத்தை தொழில் பண்றவனுக்கு, அதனாலே அவங்க இங்க ராஜ சபைக்கு கூட்டு வந்துட்டேன்னு சொன்னா வெஸ்தானம் ராவணன் தன்னுடைய சாரதிய பார்த்து, ஏண்டா இப்படி பண்ண, என்ன அழகா அவன் நின்று அந்த பானத்தை போடுறான்டா, எப்படி இப்ப என்ன காம்பீரியமா நிக்கிறான்டான் பெருமாளை பார்த்து சொன்னா ராவணன். ஏன்னா அந்த பெருமாளை காம்பீரியமான எதிராளி மனசம் கூட கலங்கடிச்சு அவன் பெருமாள் பக்கம் இழுத்துடும். அதனால இந்த காம்பீரியத்தை எதனாலும் கலங்காத மனது உள்ளவனாக இருந்து சகிக்க முடியாத துட்டத்தனத்தையும் இன்னும் பெருமாள் நம்மளை பார்த்து சகிச்சுண்டு அப்படிப்பட்ட பெருமாள் திருமணி நம்ம பார்க்கும் போது நமக்கு அவன் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது இல்லையா, அதுபோது அந்த காம்பீரியத்தை நினைச்சு என்னை தியானம் பண்ணுன்னு சொல்லி ஔதாரியம் கணக்கு பாராமல் வள்ளல் வள்ளல் திருப்பாவளை ஏற்ற கடன் எதிர்பங்கு மீது அழைப்ப மாற்றாதே பாசுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு ஆச்சாரிகளுக்கு சொல்லுவாங்க. இதுல பெருமாளே பெரிய வள்ளலாச்சிய சுவாமி இவ்வளவுதான் கொடுக்கணும்ல கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துட்டே இருப்பான். அந்த வாங்கிக்கிறது நம்ம பாத்திர முதலாளிக்கணும், அதுதான் நம்ம கிட்ட அந்த குணம், நம்முடைய கர்மா வளர தடுத்து போறது. அதனால இந்த ஔதாரியம் குணத்தை பார்த்து தியானம் பண்ணுன்னு சொன்னார். சௌந்தர்யம் அப்படியே எந்த சத்ருடனும் பயம் இல்லாம சண்டைக்கு போவார். சௌந்தர்யம் சௌந்தர்யம் அழகுன்னு கூட சில பேர் சொல்லுவா. அப்படி எவனா இருந்தாலும் அவனை தீர்த்து கட்டணும். வீரியம் சௌந்தர்யம் ஔதாரியம் வீரியம். வீரியமானது என்ன, ஓச்சல் அழிவில்லாம களைப்பில்லாம பண்றது பராக்கிரமம். சண்டையில சத்ருட ஜெயிக்காம இல்லாத குணத்தை சொல்றார். அத்த சத்தியகாமத்வம் அப்படின்னு சர்வஜன்னு சொன்னான். பெருமாளுக்கு தெரியாத வஸ்து லோகத்தில் இல்லை. ஏன் கேட்டா அவன் தான் எல்லாத்தையும் படைக்கிறான், அவனே காக்கிறான், அவனே அழிக்கிறான் பெருமாள். அந்த தன்மை சர்வகாமத்வம், அதாவது ஆசைப்பட்டு அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு அதை விட அழிவில்லாத தன்மை. பகவானிடத்துல அனுபவிக்கக்கூடிய மிக உயர்ந்த வஸ்துக்கள் இருக்கு, அவை எப்போதும் அழியாமல் நினைவில்லாமல் இருக்கக்கூடியவை. சத்திய சங்கல்பத்துவம் நினைத்ததே அப்படியே எல்லாவிடையும் தலங்கள் இல்லாமல் செய்யறது, எப்பொழுதுமே சத்தியத்தை கடைபிடிக்கிறது. சர்வேஸ்வரத்துவம் எல்லாருக்கும் இறைவனாயிருக்கை, எல்லாருக்கும் அவரவர் விதிவழி அடையணிங்கிறதே எல்லாருக்கும் இவன் தான் இறைவன். ஏன்னா பிரம்மருத்தாவில் இவனை படைத்தான், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனம் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். சர்வ காரணத்துவம் எல்லாத்தையும் பெருமாள் சிருஷ்டிக்கிறான். இப்படியாகிய இந்த 16 குணங்கள் பெருமாளிடத்தை இருக்கு. இந்த குணங்களை எண்ணி பார்த்த அர்ஜுனா என்னை நினைச்சு நீ அந்த அபியாசத்தை தொடங்கடா, உனக்கு அனுகிரகம் கிடைக்கும்னு சாகிறார். அதாவது என் குணங்களை அபியாசம் செய்வதே மனதை அடக்கி அது மனதை உனக்கு சீர்படுத்தும்பா, அப்படிப்பட்ட அபியாசத்தாலே நீ முன்னேறி வருவாய். அதுதான் பெருமாள் நினைக்கிற பெருமாள் நினைக்கிறேன்னா திவ்யம விக்கிரத்தை மட்டும் நினைக்கல, பெருமானே குணம் காருண்யம் வீரியம் தைரியம் சர்வசக்தித்வம் சர்வ நியாமியத்துவம் சர்வகாமத்துவம் பராக்கிரமத்துவம் சத்தியத்துவம் சர்வ காரணத்துவம் எல்லாத்தையும் நினைச்சுண்டு பெருமானை தியானம் பண்ணா அவனிடத்தை சீக்கிரம் பெறலாம். அங்கு அந்த யோகத்தை அனுஷ்டிப்பதற்கு உனக்கு அதுவாகவே இயற்கையாகவே உனக்கு பலம் வந்துடும் சாய்ச்சர். அது மாதிரி பெருமாள் அவன் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்ற. அபியாசத்திலே சக்தி இல்லாதனாக ஆகிறேயானாலும் என்னுடைய காரியங்களையே முக்கியமாக பிரயோஜனமாய் உடையனாய் இரு. அபியாசத்துல வந்து உனக்கு முடியலனா கூட, இப்படி என்ன குணத்தை நினைக்க முடியலனா கூட, எனக்கு கைங்கரியம் பண்ணுவது முக்கிய விஷயமாக கொண்டது, அதுவே உனக்கு சிதி ஏற்படுத்தும். என்ன கைங்கரியம் சுவாமி, என்னை அளவில்லாத பிரீதியுடன் தியானம் பண்ண முடியலையா, அது சாத்தியம் இல்லையா, என்னுடைய குணங்களையே நினைத்து பழகு அப்படின்னா என்னிடத்த பிரீதி உண்டாகும் சொன்னார். அதுவே மேலும் மேலும் வளர்ந்து என்னிடத்திலே உன்னை கொண்டு விடும் சொன்னார். அதற்கும் தயன் கிடையாப்பா அப்படின்னாரு. என்ன பண்ணணும்னா, அதாவது எனக்கோசரம் வேலை செய்யறதுதான் என்ன, பெருமாளுக்கு வேலை செய்யறது ஒரு என்ன சொல்ற லௌகீகமான வார்த்தை, கைங்கரியம்னு சொல்லணும். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணு, என்னையே நினைச்சு கைங்கரியம் பண்ணுப்பா, அபியாசத்த விட்டு எனக்காகவே ஏற்பட்டவளாயும் பக்தித்து துணையாகவும் செய்யக்கூடிய கைங்கரியத்தை செய்யணும் சொன்னார். என்ன பண்ணுது, ஒரு சன்னதியை கட்டு, ஐஸ்வர்யம் இருந்தா ஒரு பெருமாள் சன்னதியை கட்டு இல்லையா, ஒரு புஷ்ப தோட்டம் போடு. எப்படி வந்து நமக்கு பெரியாழ்வாள் தொண்டரடிப்படிகள் ஆசிய ஆண்டால் காட்டிய வழி, ஒரு புஷ்ப தோட்டம் போடு, தொழுசு தோட்டம் போடு, அதை பெருமாளுக்கு ஒன்று சமர்ப்பி ஒரு கோயில திருவிழக்கு கைங்கரியம் பண்ணு. சரியா, திருவிழக்கு கைங்கரியம் பண்ணு, கோவிலை துப்புரவா பெருக்கு. உண்ணுமானாகவே நீ கோயில் சீர்த்து பல்வடிகால் குடிமுடி வழிவந்தா செய்யும். என்னன்னா, கோயில பெருக்கு சுவாமி பெருக்கிறது கைங்கிறது சுத்தமா பெருமாள் சன்னியை சுத்தமா வச்சிருக்க வேண்டாம் சொன்ன மாத்திரே சாலைக்கிழமை மூட்டுக்கே நம்ம என்ன பண்றோம், அந்த மோடை நன்னா மொழிகி நன்னா பழிச்சுன்னு மொழிகி நன்னா பழிச்சுன்னு ஸ்ரீராம ஜெயமோ ஆச்சாரியன் திருநாமத்தோ பெருமாள் பெரியவோ எழுதி அது கீழே ஒரு கோலம் போடுறோம்னோ நல்ல வழக்கு சமர்ப்பிக்கிறோமோ நம்ம பார்த்துல. ஏன்னா திருவழக்கு தான் முக்கியம் முதல் கைங்கரியம் பெருமாளுக்கு. திருவழக்கு இல்லாமல் எந்த கைங்கரியும் பெருமாளுக்கு பண்றது அது வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பெருமாள் சன்னதியிலே பார்த்தா தூங்கா விளக்குன்னு வச்சிருக்கா, எப்பவும் நிறைய எண்ணெய் கொஞ்சம் பெரிய திரும்பி போட்டு சின்னதா வச்சுட்டு போவா எரிஞ்சுட்டே ராப்பகலா எரியும். ஏன்னா அந்த விளக்குனாச்சா பெருமாளுக்கு பண்ற அந்த வந்து எப்படி அனந்தாழ்வான் எப்படி எப்படி வந்து பெருமாள்கிட்ட அவர் வந்து செந்தாடையாம் இருந்தால் சிங்காதனமாம் இருந்தால் மரவடியாம் விழடல் என்னும் புனையாம் மணி விளக்கம் பூம்பட்டாம் புல்வடையாம் திருமால் கடவுள் என்னும்படியாக எல்லா கைங்கிறதும் அவரே எடுத்துட்டு பண்றாரோ அந்த மாதிரி விளக்குனாச்சார விளக்கு கைங்கிறது பண்றான்ல. அம்மாத்தே அந்த திருவாராடத்துலயாவது அந்த திருவழக்கு எரிய விடுறோம் இல்லையா, பெருமாள் தரைய சவிக்கும்போது திருவழக்கு எரியது, சாயந்தரம் வழக்கேற்றிட்டோம் பெருமாளை சவிக்கிறோம். ஏன்னா அது ஒரு ஆத்து, அது ஒரு பெருமாள் நம்மளுடைய ஆத்து கால கிராமத்துக்கு நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம் இல்லையா, நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம். அப்ப அதனால சன்னதியில இப்போ எனக்கு கைங்கரியத்தை பண்ணு அச்சாமூர்த்திக்கு பண்ணுன்னு சொன்னார். கோயிலே சுப்பரவா பெருக்கு அண்ணா பெருக்கு அது ஒரு பெரிய கைங்கரியம்னு சொன்னார். அதுல குளுமையான ஜலம் நல்ல தீர்த்தம் தெளிச்சு நல்லா சன்னதியை பொழுது மெழுகி கோல விடு இல்லையா, இதே தான் ஆத்துல என்ன பண்றோமோ அதையே தான் நாம் வந்து சன்னதியிலே பண்ண வேண்டும். அந்த கையில் எழப்பமா திவ்ய பிரபந்தம் சொல்றது மட்டும் வசதி இல்லை, வேதம் சொல்றது மட்டும் வசதி இல்லை, பெருமாள் தோல்ல வேலை பண்றது மட்டும் வசதி இல்லை, சன்னதியை பெருக்கி கூட்டி பெருமாள் இருக்கிடத்தை சுத்தமா வச்சுக்க நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் வாசம் செய்யும் இடத்தை நாம் சுத்தமாக்கி நம்முடைய கடமையாது இல்லையா, அதான் சொன்னார். அப்படியாக நீ அந்த விஷயத்த பண்ணு, புஷ்பங்களை கொண்டு வந்து மாலையா கட்டி கொடு, ஆழ்வாராதிகள் பண்ணி காட்டுங்க கைங்கரியம் அது. பெருமாளுக்கே பெருமாளுக்கே பெருமாளுக்கேன்னு சொல்லி சொல்லி சொல்லி புஷ்பங்களை ஒரு நந்தவனம் அமைச்சே பண்ணக்கூடிய கைங்கரியம் அது சாகிறார் இடத்துல. இன்னும் என்னவா கைங்கரியம் பண்ணணும், கர்மாணி குர்வன் சொல்ற ஸ்லோகத்தில் கர்மாணி குர்வன் சித்தம் அவாபிய சதி அப்படின்னு சொன்னார். அதனால எனக்கு திருவாராத சரியா பண்ணு, அதனால திருவாராத்தை சரியா பண்ணி ஒரு உபச்சாரத்தை பக்தி சக்தியோட கர்மசக்தியோட செய்வான்னு சொன்னார். சரி, திருவாராம் எப்படி தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லு பெருமாள் ஏத்துக்கிறான், அது அது நீ சொல்லக்கூடிய மந்திரமானது ஒரு திருப்பம் மட்டும் தெரியும்னா அதை கர்மசக்தியோட சொல்லு, புஷயுத்தம் மட்டும்தான் சுவாமி தெரியும்னா அதையும் சக்தையோட சொல்லப்பான்னு சொல்ற இந்த இடத்துல. அதாவது என்னுடைய நாமங்களை சொல்லுவது ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு பெருமாளை ஜபிச்சிருந்து அவன் நாமங்களை சொல்லுவது எப்ப பார்த்தாலும் சகஸ்திரநாமம் எதுக்கு வச்சா பெரியவா, சகஸ்திரநாமத்தை சொன்னா எந்த வியாதியும் வந்தாலும் சக க்ஷமம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிறதுனா அவன் நாமத்தினுடைய உயர்ந்த பெருமை என்ன, அப்போ அதன் மூலமா பெருமாள் கிட்ட நம்ம கிட்ட கிட்ட போக முடியும்னு சொல்லர். பெருமாள் சண்டையை புதக்ஷமா போ அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்கவான் வடக்கு வடக்கு வாசல் இருக்கவானா பெருமாள் பக்கம் வடக்கு வாசலுக்கு தாயா சந்தியில இடது பக்கம் லெப்ட் எடுத்து திருப்பி தெற்கு பக்கம் போய் அப்படி போய் அப்படி போறதுதான் சத்திரம் பஸ்டாண்டுக்கு போவா. அதே மாதிரி வரும்போது அப்படி அந்த பக்கமா வந்து மேலண்ட விதியா வந்து இப்படி வந்து தசாசனதிக்கு வருவா. இந்த பெருமாள் அப்போ உன்னை அறியாமல் நீனே பெரிய அந்த பெருமாள் பெரிய பிராகாரங்களை பிராகாரங்களை பிரதட்சணம் பண்ற இல்லையா, எந்த திவ்யங்கள் விக்கிரமான தோல்ல எழுதி வந்தாலும் பெருமாளை பிரதட்சணமா தான் போகணும், அடிச்சியல் கோஷ்டி வந்தா பெருமாள் பிரதட்சணம் அந்த கோஷ்டி பிரதட்சணமா தான் போகணும், வேதாத்தியனம் பண்ணி பெருமாள் பின்னாடி வேதம் சொல்லிட்டே வந்தா அந்த கோட்டை பிரதட்சணமா தான் போடும் நம்ப. இதெல்லாம் பெருமாளுக்கு பிரீதி உண்டாகும். இந்த கைங்கரியத்துல பெருமான் திருவள்ளுவர் உகக்கிறான் சுவாமி, அதே மாதிரி கோயில் பிரதட்சணம் பண்ணுன்னு சொல்றான். இதோ ரெண்டு பிரதட்சணம் பண்றதாலே ஒரு பெரிய பிரதட்சணம் பண்ணா அவனுக்கு உடம்புக்கு தேக ஆரோக்கியம் ஏற்படுறது, வேத்து கொட்டுறது, உன்னுடைய விதைகள்லாம் கழிஞ்சு வெளியில போறது, பெருமாளுக்கு ஒரு சந்துஷ்டியா இந்த குழந்தை என்ன பிரதட்சணம் பண்ணாப்பா, இந்த குழந்தை என்ன விழுந்து சேவிச்சாப்பான்னு சொல்றான். இல்ல என்னுடைய சந்தேகங்களை ஸ்தோத்திரங்களை சொல்லு அப்படின்னு. ஸ்தோத்திரம்னா பெருமாளுடைய நாமங்கள், ஆழ்வாராதிகள் பெருமாளை பத்தி எழுதி வச்சிருக்கா, வேதம் எத்தனையோ பஞ்சாதி சொல்றது, சுவாமி தேசியம் சோத்திரபாடம் எழுதி வச்சிருக்கார், பாஷியார் கத்தியம் பண்ணி வச்சிருக்கார். இதெல்லாம் எதை யாரை பத்தின்னா சாஷா சிவப்பதியான பெருமாளை பத்தி இருக்கு, அதை சோத்திரம் பண்ணப்பான்னு சொன்னார். விழுந்து சாஷ்டாங்கமாக சேவி அப்படின்னு உன் இந்திரியத்தை மொத்தத்தையும் பூமியிலே ஸ்பரிசம் பண்ணி என்ன சேவிடா, ஒரு முறிஞ்சு விழுந்த மரம் போலே பெருமாளை விழுந்து சேவிக்கிறோம்னு சொல்றான். அதாவது ஒருத்தான் ஒரு ஆபீஸ்ல வேலை பண்றான், ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவன் ஆபீஸ்ல போன் பண்றான், அப்பா நான் சாயந்தரம் கோயிலுக்கு வரேன் அங்க வந்துடும் சொல்றான். உடனே இவன் ஆபீஸ்ல வந்துட்டானு விருந்து அடிச்சு கோயிலுக்கு போறான். ஆபீஸ்ல துவயஸ்தாபத்தியோட நிக்கிறார். அது கிட்ட போகும்போது அதான் இவன் கோயிலுக்கு போகணும்னு எண்ணம் இல்ல, இப்பதான் வந்திருக்கான் ஆபீஸ்ல இருந்து கோயிலுக்கு போகணும்னு எண்ணம் இல்ல, ஆபீஸ் வந்துட்டானே அப்பயா சரி கோயிலுக்கு போலான்னு அவன் விருந்து அடிச்சு ஓடும் போய் துவயஸ்தாபத்திட்டு என்ன பண்றான், கால் தடிக்கு ஓட்டுதான் சாமி விழுந்த உடனே இந்த பெருமாள் பாக்குற அடடா ஓடி வந்தான் விழுந்துட்டான், இவனுக்கு கோயிலுக்கு வரணும்ன்ற எண்ணம் இல்ல, ஆனா இருந்தா வந்து துவயஸ்தாபத்திட்ட என்னை பார்த்து விழுந்தானே அதுக்கோசம் ஒரு வரவு கணக்கு வச்சிருக்கிறோம், ஏன்னா என்னை இந்த ஜீவாத்மா என்னை சேவிச்சான்னு பெருமாள் எழுதி வச்சுக்கிறான். இது அவ டைரியில பாத்தீங்க, அதாவது சாஷ்டாங்கமா விழுந்துட்டான், பெருமாளை சேவிக்கணும்னு எண்ணம் இல்லாததான் சேவிக்கிறான், இருந்தாலும் அவன் சேவிச்சதுக்காக பெருமாளோட பலன் கொடுக்கிறான் சுவாமி அவனுக்கு. அப்படி விழுந்தவனை கூட தனது வரவு கணக்கில் வைத்துக் கொள்கின்ற பெரிய பரமபுருஷன் யாருன்னா ஸ்ரீ கிருஷ்ணன், இந்த பெருமாள் தான் நமக்கு. அப்படி இதெல்லாம் நீ செய்யும் போது என்ன ஆகும்னா உன்னுடைய மனசானது என்னை நோக்கி வரும்பா, இந்த யோகமானது உன்னை அங்கு என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும், இப்படி எனக்கும் என்று செய்யப்பட்ட கைங்கிறது ஒன்னு ஒன்னு நீ பண்ணும் போது உன்னுடைய பாவங்கள் உன்னை விட்டு விலகி போறது, அதனாலே நீ என்னை நோக்கி வருகிறாய் அணுகில் அணுகும்னு சொன்னார் நம்மாழ்வர். இப்படியாக என்னை நினைத்துக்கொண்டே என்னுடைய கைங்கிறங்களை பண்ணுங்க, என்னை பற்றி உபாசனத்தை பிரயோஜனமாய் மனதிலே வச்சு பிரிச்சொன்ன கர்மங்களை செய்யக்கு சக்தி இல்லைன்னா கூட அப்போது மனதை அடக்கி எல்லா கர்மங்களுடைய பலன்களையும் தியாகம் செய், பலன்களை பலத்தியாகம் பண்ணிடு. என்னென்ன கைங்கரியம் பண்ணா எனக்கு ஒரு பலன் கிடைக்குது, இந்த பலன் பெருமாளுக்கு தான் சாமி, அவன் தான் என்னை செய்ய வச்சான், அவனுக்கே நான் திருப்பி கொடுத்தேன், இது எல்லாம் நீ எடுத்துக்கப்பா நீ போட்ட பிச்சைன்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் பல தியாகம். இப்படி ஒரு விஷயம் சொன்ன பெருமாள், ஞானத்தினுடைய அபியாசத்தை விட ஆத்ம சாட்சா்காரம் சிறந்ததுன்னு சொன்னார். இந்த ஆத்ம சாட்சா்காரத்தை விட ஆத்மாவின் ஞானம் விசேஷம் சொன்னார். அதை விட வசதி எதுன்னு ஆத்ம ஞானத்தை விட கர்மங்களே பல தியாகம் செய்வது, நான் பண்ண கர்மாவிலே வரக்கூடிய பலன் மொத்தமும் இந்த பெருமாள் திருவடிக்கு, அது விசேஷமானது. இந்த கர்ம பல தியாகம் செய்யலாம் என்னன்னா ஒரு மனதுக்கு சாந்தி ஏற்படுறது, சாந்தி ஏற்பட்டா பெருமாள் இவன் எதையும் எதிர்பார்க்கலப்பா, என்ன குறிச்சி எல்லாம் பண்றான், அதனால இவனுக்கு நான் அனுகிரகம் பண்றேன்னு பெருமாள் செய்யற. அத்வேஷம், தேஷம் செய்யாம இருந்து எல்லா பிராணிகளிடத்திலையும் சமமா ஒரு பாவம் ஏற்படும், அப்படி ஏற்பட்டால் நமக்கு ஒரு நல்ல ஸ்திதி ஏற்படுறது. அதை எல்லாரையும் சமநோக்கோட நாம் பார்க்கறது, எவனொருவன் சந்தோஷம் கோபம் பயம் வெறுப்பு இவர்களெல்லாம் விட்டவனா இருக்கானோ அவனும் எனக்கு ரொம்ப பிரியன்னு பெருமாள் சாய்க்கிற, அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியன் அனபேட்சான சாய்ச்ச. ஆத்மாவை தவிர வேறு ஒரு வஸ்துவிலையும் ஆசை இல்லாமை அன்அபேட்சா, ஆத்மக்ஷேபம் ஒன்றையே நினைத்து அதற்காகவே கர்மயோகத்தை ஆரம்பித்து செய்யறதுனால மற்ற விஷயங்களே அவனுக்கு அபேட்சையை அற்று போறதுன்னு சாத்தியம். ஆத்மாவை தவிர வஸ்துக்களை விரும்பாதவனாயும் பரிசுத்தனாகவும் சாமர்த்தியம் உள்ளவனாயும் மற்ற காரியத்திலே உதாசீனமாகவும் துக்கத்தை விரக்கியவனாகவும் ஆடம்பரத்தை விரும்பாதவனாக இருக்கிற எவனொருவன் இருக்கிறானோ, எவனொருவன் என்னை ஆசிரிக்கிறானோ அவன் எனக்கு ரொம்ப பிரியன்னு சாக்கிற பெருமாள். இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போறேன், எத்தனையோ விஷயங்கள் சாக்கிறார். அதாவது ஆகார அடைவு இருக்கணும்னு சுசி பரிசுத்தனாக இருக்கை, நாம் தேகத்தை வளர்க்கிறது கண்ட ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது, எந்த எந்த ஆகாரத்துக்கு சத்தகுணம் இருக்கோ அது மட்டும்தான் நான் சுவீகரிக்கணும், உடம்பு வளர்க்கறதுக்கு சாப்பிடறதுக்கு இல்ல, உடம்பை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் சாப்பிடறது. அப்பதான் அப்பதான் ஆத்ம தியானம் சுத்தியோட வரும், நல்ல ஆகாரம் சாப்பிட்டு தேகத்தை சுத்தமா வச்சுக்கணும், நல்ல ஆகாரம் ஆகாரம் சொல்ல நல்ல ஆகாரம் சாதிச்சிருக்க, அது வந்து அனாச்சாரமான வஸ்துவா இருக்கக்கூடாது தட்சகா அப்படின்னு சாதிச்ச. சாமத்துவுடனாக இருந்தால் சாஸ்திரங்களிலே சொல்லியபடி செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்றணும், இதை நான் செய்ய மாட்டேன்னு எதையும் சொல்லக்கூடாதுன்னு சாதிக்கிறேன். உதாசீனகா, சாஸ்திரத்தை செய்ய வேண்டும் என்ற செய்யதை உதாசீனப்படுத்தாமல் அது ஒரு வேலைன்னு நினைக்காமல் அக்கறை இல்லாமல் செய்யணும், அதை உதாசீனப்படுத்தாமல் இரு. சாஸ்திரங்களை அவசியம் செய்ய வேண்டும் விதித்த கர்மாவை நீ செய்யும் போது நடுவில் டிஸ்கண்டினியூ பண்றது, அது பண்ணாத நிறைய வரும். கர்மயோகம் பண்ண, பக்தியோகம், ஞானயோகம் பண்ணும் போது சுவாமி குளிருது, சுவாமி ரொம்ப சூடா இருக்கு, சுவாமி உடம்பு வலிக்கிறதுன்னு சொல்லி பாதையில விட்டுக்கூடாது அப்படின்னு அதிகம் சொல்ற. சர்வாரம் பரித்தியாகி சாஸ்திரங்களே சொன்ன வேலையை நாம் செய்யும் போது இதர வேலைகளே கவனம் செலுத்தாமல், அது நம் கவனத்துக்கு வந்தாலும் அதை செய்யாமல் இருப்பது, அதை நோக்கி மனதை செலுத்தாமல் இருப்பது, அந்த கெட்ட விஷயத்தை ஆரம்பிக்காமல் இருப்பது, அவசியமில்லாத காரியத்தை செய்யாமல் இருப்பது, இப்படிப்பட்ட குணமுள்ளவனா எவன் தன் காரியத்தை செய்கிறானோ அவனுக்கும் அவனும் எனக்கு மிகவும் வேண்டியவன். என்னை சந்தோஷிப்பதிலேயே தேகம் செய்வதில்லையோ, துக்கப்படுவதில்லையோ, ஆசைப்படுவதில்லையோ, புண்ணியத்தை புண்ணிய பாவத்தை எவனும் சமமான நோக்கோடு பாவித்து அதை விட்டு தொலைக்கிறானோ, அப்படி எவன் ஒருவன் கர்மயோகத்தை பிரீத்துடன் ஆசிரிக்கிறானோ அவன் எனக்கு பிரியன். சத்துருடத்திலே தேகத்தோடு இருக்கணும், பகுமானத்திலே ஆசைப்படக்கூடாது. இப்படி எல்லாம் எந்த மனுஷன் இருக்கானோ அவன் எனக்கு பிரியமான மனுஷன் பெருமாள். இந்த ரொம்ப அற்புதமான சாய்வு. இப்படியான பெருமானுடைய குணங்களால் எல்லாம் சொல்லி பெருமாளுக்கு முதல்ல 16 குணம் பார்த்தோம். அப்படி ஒரு தீர்ப்பு ஒரு 8 குணம் சொன்ன இடத்துல ஒரு சில குணம் மட்டும்தான் அவங்க விஞ்ஞாபிச்சிருங்க. இப்ப 25 குணத்தை சொல்லி இந்த குணங்களுடைய கூடியவனா எவன் என்னிடத்தில் பிரீதியுடன் கர்மயோகத்தை செய்கிறானோ அவன் எனக்கு பிரியன் என்று பெருமான் சொல்லி முடிக்கிறார். பக்தியோக நிஷ்டன் ஜீவாத்யோக நிஷ்டனை விட சிறந்தவன் என்று சொல்லப்பட்ட இந்த அத்தியாயத்திலே பெருமானை குறித்து எவன் ஒரு பக்தியோகம் பண்றானோ அவன் இந்த ஜீவாத்மாவை தரிசனம் பண்ணுன்ட்டு பண்ற யோகத்தை விட என்னிடத்திலே வைக்கப்பட்ட பக்தியோகமானது ரொம்ப சிறந்ததுப்பா அப்படின்னு சொல்லி பக்தியோகத்திலே சக்தி இல்லாதவளை பிரஸ்தாவம் வந்ததுனா ஜீவாத்யோகம் பரம்பரையாக பக்தியோகத்தை கொண்டு சேர்க்கணும்னு சொன்னார். இது முடியலையா ஜீவாத்யோகம் பண்ணி அது எத்தனை யோகம் பண்ணணும் எப்ப சித்திக்குமோ தெரியாது. அதற்கும் பெருமான் தான் அந்த அனுபவம் செய்ய வேண்டும். என்னை நோக்கி உனக்கு பக்தி பண்ண முடியல, என் குணத்தை பக்தி பண்ணு, இல்ல நீ பண்ணக்கூடிய கர்ம தியாகத்தை பண்ணு, அந்த அந்த கடைசியில அந்த பலனை எனக்கு கொடுத்துருப்பா அப்படிதான் பண்ணா என்னை நோக்கி மனது வந்து நிற்கும்னு சொன்ன. எவர்கள் தர்மத்தை விட்டு விலகாததும் அமுதம் போல போக்கியமான இந்த பக்தி யோகத்தை கீழே சொன்னா இல்லையா பெருமாள் இப்படி எப்படி பண்ணுன்னு சொன்னா இல்லையா, அந்த அந்த ரீதியில கர்மசத்தையோட கூடியவர்களாய் பெருமாளையே நாம் அடைய வேண்டும் என்ற முக்கியமான பிரயோஜனமாக கொண்டு உபாசிக்கிறாளோ அவர்கள் எனக்கு ரொம்ப இஷ்டமான பக்தர்கள்னு சொல்லி பெருமாள் இங்க வந்து இந்த 12 அத்தியாயத்தை பெருமாள் இந்த பூர்த்தி பண்ற. கண்கள் பத்திராணாரதம் அலங்காரணமாமிந்துணிந்தையும் ஈதறியாக்கடிமைகளும் தங்கருமங்கள் அறியாதவர்க்கு இலகு இலையும் இலகுநிலைதான் இங்கே பத்தியோகம். இலகுநிலையும் தன்கடல் அன்பர்க்கு நல்லவன் இப்படி பெருமை வாய்ந்த பத்தியோகம் மோட்சத்திற்கு உபாயமாகவும் அனுஷ்டிக்கும் போது மிகவும் இனியதாயிருப்பதாலும் பலனாக அமைகிறது, பகவானே பலனாக அமைகிறது. இதை அனுஷ்டிக்கும் அதிகாரிகள் எம்பெருமானுக்கு ரொம்ப பிரியமானவர்கள்ட்டு எம்பெருமானே சாய்கிறார். அந்த அர்த்தத்தாலே தங்கடல் அன்பருக்கு நல்லவன் அப்படின்னு சுவாமி தேசி இந்த பாசகத்தில் கேளுங்க. அன்பருக்கு நல்லவன் சாஸ்தினன் அவனே உபதேசம் பண்றான். நான் என்னிடத்தே பிரீதி பண்ணவன்றே ரொம்ப பிரியமாயிருக்க, எனக்கோசம் கைங்கரியம் பண்ணவாளுக்கு நான் பிரியமாயிருக்க, அவ பண்ணக்கூடிய அந்த கர்மயோகத்திலே அதை பண்ண பலனை எனக்கு அர்ப்பணிக்கிறவாளிடத்தே நான் பிரியமாயிருக்கேன். எவனது பொய் சூதுவாது சொல்லாமல் இருந்து என்னுடைய கர்மாவைய என்னுடைய கைங்கரியத்தை பிராதானமாக கருதுகிறானோ அவன் எனக்கு ரொம்ப பிரியமாயிருக்கான். அதனாலே ஜீவாத்ம யோக நிஷ்டனை விட பக்தியோக நிஷ்டன் ரொம்ப சிறந்தவன் சொல்லி பெருமாள் இந்த அத்தியாயத்தை சொல்லி முடிக்கிற. அதுதான் சுவாமி தேசியனிங்க தன்கடல் அன்பருக்கு நல்லவன் சாஸ்தினன் பார்த்தனைக்கேன்னு சொல்லி இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ற அடிய கவிதாத்திகாய கல்யாண குணசாரின ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.